அடியே மன நில்லு நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி தாப்பாள போடாம கேப்பாற கேடாம கூப்பாடு போடாதடி அடியே மன நில்லு நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி மன நில்லு